போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏதலே பொறுத்தருள் அநேகரே. பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோ, இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோ. தன்னை தானே சுமந்து